தூர பிரசாரிதகர நிலையேர்மணீனாம் ஆயாதிதை தெரிபுரி ஜகிருத்ருவானாம் தைத்தேஸ்வரான் அபிமுகான் ஜனிதானுகம்பா மன்னே நிவாரி மாதவ பாதுகேத்வம். ஸ்லோகம் 838. தூர பிரசாரிதகர நிலையேர்மணீனாம் ஆயாதிதைத்யரிபுரி ஜகிருத்ருவானாம் தைத்தேஸ்வரான் அபிமுகான் ஜனிதானுகம்பாம் மன்யே நிவாரயதி மாதவ பாணி பாதுகே த்வம். பாது இடத்துல இயற்கையாக இழைக்கப்பட்ட மணியுடைய ஒளி வெளியில பிரகாசிக்கிறது. அதே போல பாதுவிற்குள் இருக்கும்படியான ரத்தனங்களுடைய ஒலிகள் அவ்வப்பொழுது ஜில் கேட்கின்றன. ஆக இந்த பாதியினுடைய ஓசையும் அந்த ஒளி பிரசரத்தையும் வைத்துக்கொண்டு அழகாக உத்ரேசிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன மாதவ பாதுகே, என்ன மாதவ பாதுகே, மாதவன் சொன்னால் சர்வேஷாமய லோகானாம் பிதா மாதா த மாதவா என்று எல்லோருக்கும் தாயும் தந்தையாக இருக்கிறவன் எம்பெருமா தெரிஞ்சா அவருடைய பாதுகே நீ இல்லையா. அதனால எம்பெருமான் தாயாகவும் இருக்கு, அப்படின்னால அசுரர்களுக்கும் அவன் தாயாகிறான். அவர்களே கொல்லக்கூடாது உண்மையில், ஆனால் அவர்கள் தேவர்களுக்கு இடைஞ்சல் பண்றதுனால கொண்டு சண்டையில் கொல்லலாம் என்கிற எண்ணத்தில் பெருமாள் ஏழ்றார். ஏழ்ற காலத்தில் பெருமாளுக்கு இருக்கும்படியான அந்த கருணை பிராட்டிக்கு இருக்க முடியாது, அல்லது பிராட்டிக்கு இருக்கும்படியான கருணை பாதுகாதேவிக்கும் இருக்கு இல்லையா. அதனால பாதுகாதேவி என்ன பண்றான், அந்த வரக்கூடிய சத்துருக்கள் போரிடுவதற்காக வருகிறார்களே அவர்கள்லாம் இந்த மாதிரி ரங்கநாதன் ஏழ்றார், மூணா சண்டை வாண்டாம், சண்டை போட்டு அதுல எல்லாரும் அழிஞ்சு போவோம், நீங்க அதனால நீங்க எல்லாம் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு அவளுக்கு எச்சரிக்கை பண்றா பாதுகா தேவி. எப்படி அப்படின்னு கேட்டா தூர பிரசாரிதகரா, தன்னுடைய ஒளிகள் நீள வெளியில வீசுறதான் அந்த ஒளிகளார கைகள், அந்த கைகளை நீட்டி என்ன பண்றான் நினதேர்மணினாம். அப்புறம் அந்த மணிலிருந்து எழும்பக்கூடிய ஒலிகள் இருக்கே அதை வைத்துக்கொண்டு என்ன பண்றான் ஆய ஆதிதைத்யரிபு இதி அசகிருத்ருவானாம். அசுரர்களே தைத்யரிபு ஆயாதி, தைத்யரிபு அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருக்க முடியாத பெருமாள் பெருமாள் ரங்கநாதன் ஆயாதி இதோ வந்துருக்கார், வந்துட்டார், வந்துட்டார்னா நீங்கள்லாம் அழிஞ்சு போவாங்க நீங்க. ஆகினால இதி அசகிருத்ருவானாம் அடிக்கடி சொல்றான் தெரிஞ்சா, அடிக்கடி பாதியிலிருந்து ஒலி எழுப்புறதுனால அடிக்கடி சொல்லி இது மாதிரி சுவாமி பராக் ரங்கநாதன் வந்துட்டார், வந்தா அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாரோ தெரியாது, எல்லாம் அழிஞ்சு போடுவாங்க, எல்லாரும் விட்டுட்டு எங்கேயாவது ஒழுகி ஓடி போடுங்க, நீங்களாம் சண்டை வேண்டாம் என்று தைத்யேஸ்வரான் அபிமுகானு. எதிரே வந்த அபிமுகான்னா எதிரே வந்த தைத்யேஸ்வரான் அசுர தலைவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையா கூட்டு கூட்டு ஜனிதானுகம்பா அவர்களிடத்து முடியாத கிருப்பையினால தாய்கிற கருணையினால என்ன பண்றான், நீ என்ன பண்ற மண்ணே நிவாரயசி, இது மாதிரி வரால் கையை நீட்டி பெருமாள் ஏழ்றார், பசுர பிரபு சத்து ஏழ்றார், அதனால உங்களுக்கு எல்லாம் அழிவு ஏற்படும், எனவே நீங்கள் எல்லாம் தெரிந்து போங்கள், அந்நியாயமாக செத்து மடியாதீர்கள் என்று அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்களோ, அதாவது வராதே திரும்பி போடு போரிடாதே என்று சொல்கிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன். அச்சேதக்கிரமரத்னதுரியா நிஷ்கம்பகூபரணிபம் ததஜி பிரதீகம் கிரீடாகதேஷு மதுஜித் பதலக்ஷ்பத பத்மலட்சுமியாஹ கர்ணீரதஸ்தமசி காஞ்சன பாதரட்சே. ஸ்லோகம் 839. அச்சேத்ய ரஷ்மி நேதக்கிரமரத்னதுர்யா நிஷ்கம்பகூபரணிபம் ததஜி பிரதீகம் கிரீடாகதேஷு மதுஜித் பதபத்மலட்சுமியாஹ கர்ணீரதஸ்தமசி காஞ்சன பாதரட்சே. இங்க பாதுகாதேவியே ஒரு தேரா குட்டி தேராக வர்ணிக்கிறார், குட்டி வண்டியாக வர்ணிக்கிறார். காஞ்சன பாதரட்சே என்னுடைய ரங்கமயமான பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க, கர்ணீரதஸ்தமசி தம் கர்ணீரதா அசி, நீ எப்படி இருக்க ஒரு சிறு தேராக அல்லது சின்ன வண்டியாக நீ இருக்கிறாய் அப்படின்னா, எப்படி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க அச்சே ஜெயரஷ்மின் ஏதோ கர்மரத்ன துரியா உங்கள்கிட்ட இருக்கப்படியான அந்த இதுகள்லாம் இருக்கேன், ஒழுங்காக வரிசையாக பதிக்கப்பட்ட ரத்தனங்கள்லாம் இருக்கேன், அதையெல்லாம் குன்றாத ஒளியை நிறையா வீசுகிறது. அச்சேத்திய ரஷ்மிய குன்றாத நிறைய பிரகாசிக்கக்கூடியதான ஒளியை உடைய நேதக்கிரம ரத்ன அப்படின்னாக்க ரத்தன துரியம் தான் உயர்ந்த ரத்தனங்கள். நேதக்கிரமம் தான் ஒழுங்காக பதிக்கப்பட்டிருக்கு. பாதுகையில ஒழுங்காக பதிக்கப்பட்ட நல்ல ஒளிகளை உடைய ரத்தனங்களை உடையவளாக நீ இருக்கிறாய். நீ எப்படி இருக்க? நிஷ்கம்ப சூபர நிபம் ஜகதி பிரதீகம். அதோடு நீ முளையோட கூடியிருக்க. முன்னாடி கும்பிடு இருக்கு பார்த்தா, அந்த கும்பிடோட கூடியிருக்க. அந்த கும்பு எப்பேற்பட்டது? நிஷ்கம்ப கூபர நிபம். நிஷ்கம்பன்னா அசையாமல் இருக்கிறது அர்த்தம். அசையாமல் இருக்கும்படியான கூபரம்னா ஏறுகால். அது போன்ற பிரதீகம் அவயத்தையுடையதாக இருக்கு. அதாவது ஏற்கால் போல, ஏற்காலுடைய நுனியில எப்படி அசையாமல் இருக்குமோ அதே மாதிரி உங்ககிட்ட குமிழ் அசையாத குமிழும் இருக்கு. அந்த குமிழோட கூடியிருக்கும்படியான காஞ்சன பாதரட்சே தங்க பாதுகையே நீ எப்படி இருக்கேன்னு கேட்டான். மதுஜித் பதபத்மலட்சுமியாக, மதுஜித் ரங்கநாதன், அவனுடைய பதபத்மம் திருவடி தாமரை. அந்த திருவடித்தாமனுடைய லட்சுமி சோபை, திருவடித்தாமரை சோபையாகிற லட்சுமி, லட்சுமி மகாலட்சுமி, அவளோடு கிரீடாகதேஷு விளையாட்டாக சஞ்சாரங்கள் பண்ணும் பொழுது, சேர்ந்து பண்ணும்போது அப்போ நீ என்ன பண்ற? தேராக அவளுக்கு நீ பயன்படுற. கர்ணீரசா தமசி, நீ தேராக இருக்கிறாய் அப்படின்னார். அப்போ தேருக்கும் பாதுகைக்கும் பொருத்தமாக முதல் பூர்வாதத்தை சாதிச்சிருக்கான். எப்படி தேர் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டாக்க, நீ எப்படி இருக்கேஷ்மித கிரமரத்ன துரியா. ரஷ்மினா கடிவாளத்துக்கு பேரு. அருகாத உரியா உறுதியாக இருக்க முடியாத கடிவாளத்தோடு கூடின என்ன அழகா ரத்ன துரியானா, துரியான்னா குதிரைக்கு பேரு. ரத்ன துரியானா குதிரை சேட்டர்கள், உயர்ந்த குதிரைகள். அருகாத கடிவாளத்தோடு கூடின குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கு இந்த தேர்ல. தெரிஞ்சா பாதிக்காகிற தேர்ல. அப்புறம் நிஷ்கம்ப கோபுர நிபம் பிரதீகம். அதுக்கு இப்போது தேர்னு சொன்னாக்க அதுல நோத்தடி இருக்கும். நோத்தடியில தேரையும் மாடியும் பூட்டினாக்க அது அண்ட போக முடியறதுக்காக அதுல ஒரு கட்டை ஒன்று சுருக்குவேன். அதனுடைய குமிழ் இருக்கேன், அந்த கட்டை சுருக்கிற குமிழ் போல இருக்கு உங்களுக்கு இந்த பிரதீக அந்த குமிழானது இருக்கு. அதனால தேர் மாதிரி நீ இருக்க. தேர் மாதிரி நீ இருக்கிறதுனால கிரீடாகது ஏழு மது பதபத்மலட்சுமியாம் என்ன மகாலட்சுமியோட நீ சஞ்சாரம் பண்ற. என் மகாலட்சுமி அப்படின்னு கேட்டால் மதுஜித் பதபத்மம் எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்க. தாமரையில லட்சுமி இருக்காளோ இல்லையோ அந்த லட்சுமியோட அர்த்தம். தாமரை இருக்க முடியாத சோபையை இருக்க அழகு அதே லட்சுமியாக உருவகப்படுத்தினாள். அப்பேற்பட்ட லட்சுமியோடு கூட எம்பெருமான் விளையாட்டாக சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்துல பாதுகா தேவி நீ கண்ணி ரசகா தோமசி, நீ ஒரு சிறு வண்டியாக பெருமாளுக்கு நீ பயன்படுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. ஸ்லோகம் 840. பாதுகா தேவி நீ எப்படி இருக்க? பரியாயத அம்பஜசி பஞ்சர சாரிகாணாம். ரங்கநாதன் பிராட்டிகளோட அந்த புறத்தில் சஞ்சரிக்கிறான். அப்படி சஞ்சரிக்கிற காலத்தில் அங்க அந்த புறத்தில் இந்த நாகனவாய் புல்லு நாணத்தாங்குருவின்னு சொல்லுவார். நாகனவாய் புல்லுன்னு ஒரு பறவை, அது உடம்பு கருப்பாக இருக்கும், மூக்கு சிவப்பாக இருக்கும். அது பழகினா பேச்சுனா பேச கொடுத்தா பேசணும்னா. அது மாதிரி பறவைகளை கூட்டில் அடைச்சி வச்சிருப்பார். அந்த கூட்டில் அடைச்சிக்கிற பறவைகளை பேச சொல்லி அதில் கேள்வி கேட்கறது சொல்றது இப்படி அது பேச பழக்கி வச்சிருப்பார். அது மாதிரி பேச சொல்லி ரெண்டு பேரும் ரசிப்பார். தெரிஞ்சா இப்படி வழக்கம். அப்படி இருக்கிறதுல எப்படியானாலும் அந்த குருவிகள் கூட்டில் அடைபட்ட குருவிகள் என்ன பேசி ஈசி எம்பெருமான சஞ்சோஷப்படுத்துறதோ அதே மாதிரி கூடு அந்த புறத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா பாதுகா தேவி எங்கேயுமே போவாளோ, எங்க இருந்தாலும் நானத்தாங்குருவியோட பேசி சந்தோஷப்படுறது மாதிரி நீ நானத்தாங்குருவி மாதிரி நீ இருக்கிறாய் எம்பெருமானுக்கு அப்படிங்கிறார். பரியாயத்தம் அம்பஜசி பஞ்சர சாரிகாணாம். பஞ்சரசாரிக்கான் கூட்டில் இடைப்பட்ட நானூத்தம் குருவிகள் தெரிஞ்சா அதுக்கு பரியாயத்தான் சமமாக நீ இருக்க. அதுக்கு பரியாயமா இருக்கேன்னா அந்த நானூத்தம் குருவி மாதிரியே நீ இருக்க அப்படின்னா அந்த குருவி மாதிரி இருக்கேன்னாக்க அந்த குருவி என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்சுஸ்வனாம் என்ன அது அழகாக பேசும். அதே மாதிரி ராஜா தேவி நீயும் மஞ்சுஸ்வனாம் நீ வணக்கச்சு அழகான ஒலி எழும்புறது அல்லவா அதனால அழகான குரலோட நீயும் கூடியிருக்க. சமஸ்த மஸ்தகு மர மரதகோபல மேசக அங்கி அப்புறம் அந்த குருவி எப்படி இருக்கும் மேல உடம்பெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்கும். நீ எப்படி இருக்க மரகத கற்கள் உன் மேல நிறைய எழுக்கப்பட்டிருந்திருக்கிறாள் அதனால சிறிது கருத்த என்ன உடம்பத்தோட கூடியிருக்கே நீ உன்னுடைய உறுப்புகளும் கொஞ்சம் கருப்பாக இருக்கு நீயும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறாய். அப்புறம் சோன ஆஸ்மது உண்டருஜிரா மணிவாதி கேட்பம் அந்த ராமத்தான் குருவிக்கு மூக்கு சிவப்பாக இருக்கும். அதே மாதிரி நீயும் சோன ஆஸ்மது உண்ட சோனாஸ்ம ரத்தன கற்க அந்த ரத்தனக்கள் கூடிய கண்டங்களாலே ருஜிரா அழகாக இருக்கிறாங்க. அதனால் உங்ககிட்டையும் அதுல மூக்கு சிவப்பு இருக்கு மாதிரி உங்ககிட்டையும் சிவப்பு கற்கள்லாம் சிவப்பு மூக்குவோம் சொல்லுபடியாக இருக்கேன். அப்படி நீ இருந்துட்டு என்ன பண்ற பத்மாவிஹாரசிகசிய பரஸ்ய யூனகான் பரஸ்ய யூனா பரமுருஷனான இவ்வா நித்திய தம்பதிகள் இருக்காளே அவளுடைய பத்மாவிஹார ரசிகசிய பிராச்சியோட கூட விஹார ரசிகசிய விளையாடுவதிலேயே ரசிக்க முடியவன் எம்பெருமான். ஆக அவள் குழந்தை இந்த மூக்கு நானூத்தாங்குறிவுகளை பேச சொல்லி அவள் சந்தோஷப்பட்டாள்னா அதை பார்த்து நீயே ரசிப்பேன். அப்பேற்பட்ட உனக்கு பையாயதாம்பது ஸ்ரீ பஞ்சரசாரிகா ஆனாம் அவள் மகாரிஷி கூட்டடைக்கப்பட்ட நானூத்தாங்குறிவோட பேசி சந்தோஷப்படத்தை அதை பார்த்து நீ எப்படி ரசிக்கிறியோ அதே மாதிரி அந்த இவளும் நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னு பதுவாதேவி எப்படி இருக்கானாக்க அந்த கூட்டில் அடைப்பட்ட நானூத்தாங்குறிவு மாதிரி இருக்கா என்று மஞ்சஸ்வனாம் மரகத கோபல மேதக அங்கி சோனாத்மதுண்டருகிரா மணிபாது கேத்வம் பத்மாவிஹாரகசிகஸ்ய பரஸ்ய யூனா பரியாயதாம் பஜசி பஞ்சரசாரிகாணாம் மஞ்சுஸ்வனா மரத கோபல மேதக அங்கி சோனாத்மதுண்டருகிரா மணிபாது கேத்வம் பத்மாவிஹாரகசிகஸ்ய பரஸ்ய பும்சா பரியாயதாம் பஜசி பஞ்சர சாரிகாணாம் ஸ்லோகத்தில் சாதிக்கிறபடி சோணோபலை சரணரட்சிணி சம்சிதேஷு சாயாத்மனா மரதகேஷு தவாவகாட அன்வே திசௌரிரபிதா ஃபலபந்தி சோபினி ஆத்மானமே வசயிதம் பட்டபத்திர மத்தியே ஸ்லோகம் 841 சோணோபலை சரணரட்சிணிம் சிதேஷு சயாத்மனா மரதகேஷு தவாவகாடாம் அன்னே திசௌரிரபிதா ஃபலபந்தி சோபினி ஆத்மானமே வசயிதம் பட்டபத்திர மத்தியே. இந்த ஸ்லோகத்தில் ஆலையில கண்ணன் படுத்திருப்பதை ஏற்கனவே வர்ணித்தார் பிம்ப பிரதிப பத்தியில. இப்ப அதிகப்படியாக ஆளிலை ஆளில கண்ணன் செயலிச்சிருக்கார் அதை சுற்றி ஆலம்பரம் இருக்கு அதை மாதிரி தோற்றம் அளிக்கிறது என்று கொஞ்சம் விசேஷமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி சரணரட்சிணி சரணரட்சிணி பெருமான திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னாக்க சோனோபலை சம்சிதேஷு தாயாத்மனா மரகத கேட்டு தலாவகாரா பெருமாள் காலம்பரை எழுந்துட்டு பாதியை சாத்திக்கிட்டு வெளியில கிளம்புறதுக்கு புறப்படுறார். புறப்படுச்ச பாதியை சாத்தி கொள்ளும் பொழுது ஆசனத்திலிருந்து குனிந்து பார்த்து பாதிகை அங்க இருக்கிறத பார்த்துட்டு அது மேல திருவடியை வைப்பார் இல்லையா. அப்படி திருவடியை வைக்கிறது போது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சு பாக்குறாரோ இல்லையா பார்க்கச்சே இவருடைய பிரதிபிம்பம் அப்படியே அந்த பாதுகையில விழாது. பாதுகை விழுந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னா பாதுகையில சுத்தி மரகத கல் அழைச்சிருக்கு அப்புறம் அதை சுத்தி அதுக்கு மேல வரிசா சிவப்பு கல் அழைச்சிருக்கு. இந்த பரகத கல் இருக்க பச்சை கல் அதுல பெருமாளுடைய பிரதிபிம்பம் விழருது சரிதா. பிரதிபிம்பம் இருந்தா அந்த மரகத கல் எப்படி இருக்கு ஆளில போகவே இருக்கு சுத்தி இருக்க முடியாத அந்த சிவப்பு கல் இருக்கே அது ஆலம்பரம் போல் இருக்கு ஆனா ஆலம்பரத்தோடு சூழ்ந்த நான் ஆளிலையில எம்பெருமான் சயன்ஸ் இருக்காரோ அப்படின்னு சொல்லும் முடியாத இந்த பிரதிபிம்பமானது அதுல விழருதுதான். அதனால ரங்கநாதன் தன் தன்னையே அந்த ஆளுநத்தில் இருக்கக்கூடிய கண்ணனோட ஒத்து பார்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல என்று சாதிக்கிறார். நீங்க சோனோபலி சோனோபிகி சிவப்பு கற்கள், அதனால சம்சிதேஷு சிவப்பு கற்களோடு கூடியிருக்கு. எது அப்படின்னாக்க மரகதேஷு மரகத கற்கள் கூடியிருக்கு. அந்த மரகத கல்லுல சாயாத்மனா தவாவகாடகாங்கிறாங்க. சாயாத்மனா நிழல் உருவத்துல நீரில் உயிர் பதிந்து விடுறேன், அதாவது குறிஞ்சு பார்க்கச்ச பச்சைக்கல்ல ரங்கநாதனுடைய உருவம் தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அப்படி தெரிஞ்சா எப்படி திருக்கு போகணுமா பார்த்தாக்க அன்னே திசௌரி அபிதா பலபந்தி சோபினி பெருமாள் ஆலயில படுத்துட்டு இருக்கேன். சுத்தி சிவப்புகள் இருக்கிறதுனால பலபங்கினா பலமுடி வரிசை ஆலம்பரத்தினுடைய வரிசை, அந்த ஆலம்பரத்தினுடைய வரிசையோட கூடி இருக்கும்படியான அந்த பச்சை இலையில அதாவது ஆலையில எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்காரோ வடபத்திரத்தினுடைய சயனிச்சுட்டு இருக்காரோ என்று தான் ஏற்கனவே சயனித்திருந்தது இந்த சுவாமி தேவி பாதுகா தேவியை அப்படி புரிந்து பார்க்கும் பொழுது அவருடைய தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அனுபவிக்கிறார் ரங்கநாதன் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீசம்பதாவணி தவ ஸ்ரவணார்த்தமூர்த்தே ஆசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம் லீலோஜிதம் ரகுசுதஸ்ய சரவியமாசன் யாதூனியஸ்ய வரேன நிவேஷ்டிதானி. ஸ்லோகம் 842. ஸ்ரீசம்பதாவணி தவ நவனார்த்தமூர்த்தே ஆசேகராசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம் லீலோஜிதம் ரகுசுதஸ்ய சரவியமாசன் யாதூனியஸ்ய வரேன நிவேஷ்டிதானி. பாதாவணி பாதுகா தேவியே, பரதன் என்ன பண்ணான், ஒன்னு ராமனிடத்திலேருந்து எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து நந்தி கிராமத்தில் அரசர்களுக்கு அயோத்திய அரசர்களுக்கே உரியதான உயர்ந்த சிம்மாசனத்தில் ஒன்னை எழுந்துள்ள பண்ணி தினந்தோறும் உனக்கு திருமஞ்சனம் பண்ணினான். திருமஞ்சனம் பண்ணா பாதியில் நிறைய ரத்தனங்கள் எழுத்திருக்கு, ஒளி நல்லா பிரகாசிக்கிறது புரிஞ்சுதா. அதாவது ரத்தனங்கள் அப்படியே பார்த்தா ஒரு நிமிஷம் ஒளி நெடுக வீசம், அது தீட்டத்தை விட்டு நல்லா அலம்பிட்டு பார்த்தோம்னாக்க அந்த ஈரத்தில் இன்னும் பல பல படம் ஒளி நிறையாக கிளம்பும். அதனால உன்னை திருமஞ்சனம் பண்ணானா நபன ஆர்திரமூர்த்தே உன்னை ராஜ சக்கரவர்த்தியாக வச்சு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தீர்த்தா மன்னத்தில் என்ன ஆச்சு உன்னுடைய கிரகங்கள் நிறைய மிகுதியாக நிறைய நெடுக பரவ ஆரம்பிச்சது. எதுவரிலும் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா ஆசாகரம் ததமபூத் மணிரஷ்மி ஜாலம், உன்னுடைய மணிகளுடைய கிரணங்களுடைய கூட்டம் இருக்க அது சமூகமானது சமுத்திர வரையிலும் போய் பரவிச்சு. ஏன்னா அதிக ஒளி ஆரம்பிச்சுனா நெடுக பரவிச்சு. அது பரவி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒளிக்குள்ள எல்லாரும் அடங்கும்படியா பண்ணிச்சு. அப்போ அது ஒளியாகிற ஒரு வலை தெரிஞ்சா உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளியாகிற வலை இருக்க அந்த வலை சமுத்திரம் வரையிலும் வீசிச்சு. அது வரலும் போனா என்னாச்சு அப்படின்னு கேட்டார் லீலோஜிதம் ரகுசதஸ்ய சரவியமாசன் யாதுவலையேனி. ராமன் எதுக்காக அவதரித்தான், துஷ்ட அனுகிரகத்துக்காக அவதரித்தான் அல்லவா. ஆக இந்த அறக்கிறல் எல்லாம் இந்த மிருகங்களை என்ன பண்ணா வேட்டையாடுறவா வலைய வீசுவான், வலைய வீசினா அதுக்குள்ள பல மிருகங்கள் ஆட்டணும், அப்புறம் அது சுட்டு அல்லது அம்பால் அடிச்சோ எல்லாத்தையும் கொண்டுடுவான். தெரிஞ்ச இது மாதிரி விளையாடுற வழக்கம் அரசர்களெல்லாம் வேட்டையாடி. அதுபோல உன்னுடைய கிரணங்கள் என்ன பண்ணிட்டு வள மாறி சமுதிர வரையிலும் வீசி ஒரு வள மாறி என்ன பண்ணிட்டு அதுக்குள்ள அகப்பட்ட அரக்கர்களெல்லாம் அப்படியே வலை என்ன பண்ணும் மண்டலம் வட்டமாக இழுத்து பிடிச்சா சுருங்கி கிட்டக இழுத்துன்னு வரும். அதை மாதிரி அந்த வட்டத்துக்குள்ள யார் யார் இறங்கினார்களோ அந்த அரக்கர்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ராமன் இருக்க நிறுத்த சுலபமாக விளையாட்டாக வேட்டையாடி அவர்கள் எல்லாம் வழித்தானாம் ராமன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. மணிபாதரட்சே சம்பிரஜமான வபுஷாம் ரஜினி முகேஷு ஆகஸ்மிக ஆகதம் அதரிசி மகௌஷதித்வம் சாகேதபத்தன சமீபருஹாம் துருமாணா. ஸ்லோகம் 843. சத்னாம் சிபிஸ்தவ ததா மணிபாதரட்சே சம்பிரஜமான வபுஷாம் ரஜினி முகேஷு ஆகஸ்மிக ஆகதமதர்சி மகோஷதித்வம் சாகேதபத்தன சமீபருஹாம் துருமாணா. ஓஷதிகள் பலவகை. வசந்த ஓஷதிகளுக்கு மகோஷதின்னு பேர். பெருமை மிக்க சிறப்பான ஓஷதி அது மருந்து இல்லையா. அது காடுகளில் மலைகளில் நிறைய ஓஷதிகள்லாம் முளைச்சி நல்லா வளரும். அந்த ஓஷதிகள்லாம் சில ஓஷதிகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ராத்திரியில் போய் பார்த்தா பளிச்சுன்னு தெரியும். மற்றதெல்லாம் தெரியாது. அந்த மகௌஷதி இருக்கே உயர்ந்த ஓஷதி அது என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க அந்த இருட்டில் பளிச்சுன்னு அது இருக்கிறோம் தெரியும். வழக்கறி ராப்பில் பளிச்சுன்னு தெரியும். அப்படி எது பளிச்சுன்னு தெரியிறதோ அந்த ஓஷதிக்கு மகௌஷதின்னு பெயர். தெரிஞ்சுதா இதை மனதில் கொண்டு அழகாக சாமி இங்கே உத்தேசம் பண்ணுகிறார். என்ன ரத்னாம் ஜிவி தவததா மணிபாதரட்சே சம்பிரஜமான வபுஷாம் ரஜினி முகேஷு. திருமஞ்சனம் பண்ண பண்ண உன்னுடைய ஒளியானது பளிச்சுன்னு வழியே வீசுகிறது இல்லையா. அப்ப வீசுகின்ற காலத்துல இந்த ரத்னமுடைய ஒளிகள் எல்லாம் எங்க வீசுறது? அயோத்தியை சுற்றிலும் வீசுகிறது. அயோத்தியை சுற்றுவதற்கு முன்னாடி நிறைய மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. மரங்கள்லாம் கூட என்ன ஆயிடுச்சு, இந்த ஒளிபட்டு எல்லாம் இந்த நிறமுடையதாக எல்லாம் மாறிடுச்சு. வர்ணம் அடிச்சாப்புல அந்த மரங்கள் எல்லாம் விளங்க ஆரம்பிச்சது. செடி கொடிகள்லாம் அது மாதிரி விளங்க ஆரம்பிச்சது. சம்பிரஜ்யமான வபுஷாம் ரஜினி முகேஷு. அதனால வர்ணம் பூசப்பட்ட பச்சைகள் வாரி இந்த மணியினுடைய அழகான பச்சை நிறம், சேப்பு நிறம், ஊதா நிறம், இந்த நிறங்கள் எல்லாம் அதுல போய் நன்னா பரவிடுச்சு. அந்த பறவின போது பகல்ல பார்த்தா ஒன்றும் தெரியல. சூரிய வெளிச்சத்தில் சிலவ மரங்கள் ஏதோ இருந்துச்சா இருக்குன்னு தோணிச்சு. ஆனா இருட்டுன்னு ஒருபாடு பார்த்தா அந்த மரங்கள்லாம் பல பல பலன்னு பல பல நிறங்கள்ல அழகாக பிரகாசிக்கிறது. ஆகஸ்மிக ஆகதம் அதரிசி மகோஷதித்வம் சாகேத பத்தன சமிதி வருவான் துருமானாம். ராத்திரில பார்த்த உடனே அந்த அயோத்தியை சுத்தி இருக்க முடியாத மரங்கள் எல்லாம் பளிச்சுன்னு பல பல நிறங்களோட விளக்கு ஏற்றினா போல, சேப்பு விளக்கு, பச்சை விளக்கு அல்லது நீல விளக்கு ஏற்றினா எப்படி இருக்குமோ அத மாதிரி அந்த ஒளிகளை ரெண்டா கழித்து கொண்டு ஒளிகளை காட்டித்தான். அதனால அந்த மரங்கள் அயோத்தியை சுத்தி இருக்க முடியாத மரங்கள் எல்லாம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பகல்ல பார்த்தா சாதாரண மரமா இருந்தது, ராத்திரியில பார்த்த உடனே எல்லாம் மகிழ்ச்சியாக ஆச்சு. மகிழ்ச்சிங்கிறது இருட்டில் எது வெளிச்சத்தை காட்டுகிறதோ அப்பேற்ற ஓஷதிக்கு, உயர்ந்த ஓஷதிக்கு மகிழ்ச்சியின் பெயர். ஆக சாகேதத்தில் இருக்கும்படியான எல்லா மரங்களுமே மகிழ்ச்சிகளாக மாறின என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ராமேவனந்த சரதேஜ திவம் பிரயாதே நிர்தூத விஸ்வதி நிரா சகசாபூவ முயிட்டரத்னகிரணா பவதீரகூணாம் பூய பிரதாபதபனோ ஜயபூர்வ சந்தியா. ஸ்லோகம் 844. ராமேவனம் தசரதேஜ திவம் பிரயாதே நிர்தூத விஸ்வதி நிரா சகசாபூவ முயிட்டரத்னகிரணா பவதீரகூணாம் பூய பிரதாப தபனோதய பூர்வசந்தியா. ராமனுடைய வம்சம் சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்தில் ஆண்ட தசரதர் வரையிலும் ஆண்ட அரசர்கள் எல்லாம் எப்படி இருந்தா? நல்ல வீரம் பிரதாபம் உடையவர்களாக இருந்தான். ஆகினால அயோத்தியா சாம்ராஜ்யமானது ஆரம்பத்திலிருந்து மிக அழகாக விளங்கிச்சு. இப்ப என்ன ஆச்சு? கைகையினுடைய வரத்தினால ராமேவனம் பிரயாதே ராமன் காட்டுக்கு புறப்பட்டான். தெரிஞ்சுதான் ராமனும் காட்டுக்கு போனான். ராமன் காட்டுக்கு போனா தசரத சக்கரவர்த்தி நாட்டை ஆள்றான்னு நினைச்சிருந்தா தசரதே ஜ தீபம் பிரயாதே. இவர் உடனே சொர்க்கத்துக்கு புறத்து போயிட்டார். ஆக இப்ப அயோத்தியில ராமரும் இல்ல, தசரதரும் இல்ல. அதனால என்ன ஆச்சு, எல்லாரும் வாடி அழுது சிரித்து எங்க பார்த்தாலும் உலகம் சோகம் சூழ்ந்தது. அயோத்தியில முழுக்கிறோம் தெரிஞ்ச மரங்கள்லாம் கூட வாடித்து, உரங்களெல்லாம் குளங்களெல்லாம் தவித்தது, என்ன வச்சு போட்டு இப்படி இப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. ஆக புல் பூண்டுகள் முதற்கொண்டு வாடி சுயம் பிரகாசம் விதமான ஒளியும் இல்லாமல் வதங்கி கடந்தது இல்லையா. நிர்தூத விஸ்வசுமிரா சகசாபூவன். அப்ப எங்க பார்த்தாலும் இந்த வருத்தமாகிற துக்கமாகிற இருளானது எங்கும் சூழ்ந்திருந்தது. அந்த சமயத்துல நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, ராமன் உள்ளேயே இருந்தால் மாளிகையும் உள்ளேயே இருக்கும், அரண்மனைக்குள்ளேயே இருக்கும், பிரகாசம் வழியில எங்கேயும் தெரியாது. ராமன் காட்டுக்கு சென்றபடினால நாட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான், ஆகையினால் காட்டுலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வெளியில இருக்கிறபடினால பாதுகளுடைய ரத்தன கிரணங்களுடைய ஒளிகளானது நிறைய பிரகாசிக்கிறது. பிரகாசிச்சு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மறுபடியும் அயோத்தியா சாம்ராஜ்யத்திற்கு என்ன அவர்கள் பிரதாபத்தோடு வீரத்தோடு எப்படி ராஜ அரசர் எல்லாம் ஆண்டார்களோ அத மாதிரி அவர்களுடைய பிரதாபமாக சூரியன் உதயமாகுதோன்னு சொல்ல முடியாது இருந்தது. ஒன்ன பார்த்தாக்க ஏன்னு கேட்டா, உன்னுடைய ஒளி எப்படி இருந்தது, சிவப்பு ஒளி நிறைய அழுக பரவிச்சு. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சூரியோதயம் ஆகணும்னா பின்னாடி அருணோதயம் சொல்லுவான், அப்போ கிழக்கத்துக்கு சொன்னா செவந்து இருக்கும், அப்புறம் உடனே சூரியன் உதயமாகும் இல்லவா. அதுபோல உன்னுடைய ஒளி நெடுக பரவி இருக்கிறதுனால அயோத்தியா சாம்ராஜ்யத்துக்கு இப்போ பொழுது விடியறதோன்னு சொல்ல முடியாது இருக்கு. அருணோதயம் மூன்று இருக்கு, அருணோதயமானா ஆறு உதயமாவா சூரியன் உதயமாவா, இங்கே எப்பேற்ற சூரியன் உதயமாகறான் அப்படின்னு கொட்டானாக்க, அயோத்தியம் சித்தரசருடைய பிரதாபம் வீரமாக சூரியனானது மீண்டும் உதயமாகிறதோ என்று சொல்ல முடியாத இருக்கு. ஏனென்றால் ராமன் கொஞ்ச நாள்ல காட்டுக்கு போயிட்டு திரும்பி ராமநாத சம்பாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அயோத்திக்கு தான் திரும்பி வேலை போறான். திரும்பி வந்தா ராமனாக அந்த ராமனுடைய பிரதாபமாகிற சூரியோதமானது உண்டாகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாத எடுத்து காட்டுகிறது உன்னுடைய ஒளி என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதித்தபடி. சுவாமி தேசிகன் சீதேன தேவி விகுணா பிரதிபாதனீயாம் பாதாவனி பிரதிபதோதித மஞ்சுநாதாம் வித்யாம் விதுகு பகவத பிரதிபாதனார்ஹாம் பாராயணாகம பயோனிஹி பாரகாஸ்துவாம். பாதாவணி பாதுகா தேவியே உன்னை எல்லாரும் என்ன சொல்றான்னாக்க, வித்யாம் விதுகு உன்னை வித்யான்னு சொல்றா. வித்யான்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிரபத்தி அல்லது பக்தி, பக்தி பிரபத்திக்கு வித்யேன்னு பேரு. உன்னையே பக்தியாகவும் பிரபத்தியாகவும் பேசுகிறார்கள் எல்லோரும் அப்படின்னா. யார் பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, பாராயண ஆகம பயோனிதி பாரகாக துவாம் துவாம் உன்னை பாராயணாகம பயோனிதி பாரகாக. பாராயண ஆகமம் என்று சொன்னால் முற்றிலும் உள்ள வேத பாஷ்யத்தோடு கூடிய வேத பாகங்கள் இருக்கேன், அந்த வேத பாகங்கள் எல்லாவற்றையும் நன்கு கரை கண்டவர்கள். வேத பாகங்களாகிற வேதங்களாகிற திருப்பார்கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலுடைய அக்கறையை கண்டவர்கள் பெரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த திருப்பார்கடல் என்னக்க பார்க்கடலை எப்படி ருஜிப்புமோ அது மாதிரி வேதார்த்தங்கள் எல்லாம் நன்கு ருஜித்து நன்கு அறிந்து அதிலேயே மகிழ்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட ஒரு வேதார்த்தங்களையும் வேதங்களையும் நன்கு அறிந்தவர்களாக இருக்க முடியாத பெரியவர்கள்லாம் இருக்காளே அவளெல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, வித்யாம் விதுகு துவாம் வித்யாம் விதுகு உன்னை வித்யாக பக்தி அல்லது பிரபத்தி என்று சொல்லக்கூடியதான வித்யாஸ்வரூபமாக பாதுகையை சொல்லுகிறார்கள் அப்படின்னாரு. அது எப்படின்னு கேட்டா, மூணு ஐட்டத்தினால பாதுகை வித்யை என்ன பண்றதோ அதெல்லாம் பாதுகையும் பண்றது, அதனால பாதுகை வித்யன்னு சொல்லலாம்னு சாதிக்கிறார். எப்படி வீட்டு தேவி உகுணா பிரதிபாதனியாம், நமக்கு நாம் பக்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி அல்லது பிரபத்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி எம்பெருமான் அனுபவம்